ధూర్వాదళప్రతిమయాతవదేహకాంత్యా ఘోరోచనారుచిరయాచరుచేందిరాజా ఆసీదనుద్ధితశిఖావలకంఠశోభం మాంగళ్యదం ప్రణమతాం మధువైరిగాత్రం. శ్రీమతి గోదాయి నమః. శ్రీమతి నిగమాంత మహాదేశికాయ నమః. శ్రీ వేదాంత దేశిక నడి చేత శ్రీ గోదాస్తుతి 22వ పద్యత్తి నాం ఇంటు అనుభవిక్క పోగిరోం. ఇంత పద్యత్తి ఎంబెరుమానిన్ வலது பக்கத்தில் பெரிய பிராட்டியும் இடது பக்கத்தில் கோதா பிராட்டியும் எழுந்தொள்ளியிருக்க இவர்களுடைய நிற விசேஷத்தினால் இவர்களுக்கென்று ஒரு அழகிய வண்ணம் இருக்கிறது. எம்பெருமானுக்கு சுவாபாவிகமாக அவன் நீலமேக சாமலன்னு அவனை சொல்றதுண்டு. இப்போ பெரிய பிராட்டி எப்பவும் பொன் நிறம் ஹிரண்யவர்ணாம் தான் சொல்கிறோம், பொன்னிறமாக இருக்கார். கோதா பிராட்டி ஒரு பச்சை நிறம், தூர்வாதள பிரதிமான்னு சொல்லிட்டு அந்த அருகம்புள் நிறம். இப்போ இவாளுடைய சுவாபாவிகமாக இருக்க இவாளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பகவான் மேலே இருக்கு. இப்போ ரெண்டு விதம் பார்க்கணும். பகவான் சுவாபாவிகமாக நீலமேக சாமலனாக இருக்கான், அவனுக்கு சில குணாதிசயங்கள்லாம் உண்டு. இப்போ இவ ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிறதுனால அவனுடைய இயல்பானது மாறுறது. அதை சுவாமி வந்து அழகாக நிற மாற்றத்தினால வெளிப்படுத்துகிறார். சுவாபாவிகமாக அவன் கருமை நிறத்தை கருமைன்றது கூட அது நீலமேக சாமல்னு சொல்லிச்சு ஒரு மாதிரி, இது ப்ளூயிஷ் பிளாக். அது ஏன்னா பிளாக்கையும் ப்ளூவையும் பிரிக்க முடியுமா தெரியல, இப்படி கலரத்தை தெரிஞ்சவா அதை சொல்லலாம். ஸோ பிளாக்கிஷ் ப்ளூ அல்லது ப்ளூயிஷ் பிளாக்கு, அதற்கு மேலே இந்த கோல்டன் எல்லோ அப்புறம் இந்த க்ரீன் எல்லாம் கலந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு மயில் தோகை விரித்து ஆடும்போதுன்னு வச்சுக்கலாம், அதனுடைய கழுத்து பகுதியானது அந்த ஒரு ஒரு ஒரு நிறத்தை பெறும். அதில் எல்லாம் கலந்துருக்கும், அந்த கோல்டன் எல்லோ, அந்த ப்ளூ, அந்த பிளாக்கு, அந்த க்ரீன் எல்லாம். அது மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்ட திருமேனி சொன்னால், திவ்ய மங்கள விக்கிரகம், அனைத்து சுபங்களுக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடிய அந்த திருமேனி, அவனை தியானம் செய்பவர்களுக்கு அனைத்து விதமான மங்களத்தையும் வழங்கக்கூடிய அந்த திருமேனி, அவனை சேவிப்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மையை தரக்கூடிய அந்த திருமேனி, அவனை விட்டு ஏதாவது அந்த இந்த அனுஜிதான்ற பதம் சேர்த்திருக்கார் சுவாமி. இது விலகாத இடமாயிருக்கான், ஏன்னா ரெண்டு பேரும் அவனை விட்டு விலக போறதில்லை. எப்பவுமே பெரிய பிராட்டியும் கோதா பிராட்டி இருக்கார். கோதா பிராட்டி பூமி பிராட்டியின் அம்சம். ஸோ பூமி பிராட்டிக்கும் அதே நிறம் தான், பூமியாலே அந்த பச்சை பசையில் இருக்கக்கூடியது நம்ம மனசில் தோன்றுறது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து அவனுடைய நிறம் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால், அந்த விட்டு விலகாத ஒரு மயிலினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அழகு, அந்த அழகை அது அடைந்தது ஆயிற்றுன்னு சாதிக்கிறார் நம் கவிதாருக்கு சிம்மம். இதில் ஆசீத்து இதுதான் கிரியாபதம். அஸ் புவியை முன்னாடி பார்த்தோம். அஸ் புவினா இருத்தல் ஆகுதல். ஆசீத்துன்றது அதோடைய லங் லக்காரம், பாசன்ஸ். ஆசீத் ஆசாம் ஆசன்னு. எது ஆசீத்து அப்படின்னு சொன்னால், மதுவைரி காத்திரம் ஆசீத்து. மதுவைரி எம்பெருமானுக்கு மதுவரி மதுவைரின்னா பேருண்டு. அந்த மது என்ற அரக்கனை மது வைரவர்களை கொன்றவன் வென்றவன். அவனுடைய காத்திரம், காத்திரம்னா திருமேனி. எம்பெருமானுடைய திருமேனியானது ஆயிற்று. எப்படி ஆயிற்று? ஷிகாவல கண்டசோபம் ஆசீது. ஷிகாவலம்னு மயிலுக்கு பெயர், கண்டன கழுத்து, சோபம்னு அந்த அழகு. அப்போ மயிலுடைய கழுத்துக்கு என்ன ஒரு சோபை, என்ன அழகு இருக்குமோ அதை அந்த அழகை பெற்றதாக ஆயிற்று. இப்போ மயிலுடைய பொதுவாக பட்சிகளுடைய நிறமானது மாறின் இருக்கும், அவைகள் சிலிர்த்து இழைச்சே நிறம் மாறும், சாதாரணமாக நிறம் மாறக்கூடும். ஆனால் அனுஜிதன பொண்டர் உஜ்ஜிதன விடுதல், உஜ்ஜிதாத்துக்கு விடுதல், அனுஜிதன விடாத இத்த பிரத்தியம் அது. அனுஜித சிகாவல கண்டசோபம் ஆசீது. அப்போ கைவிடாத விட்டு விலகாத ஒரு மயிலினுடைய கழுத்தின் அழகையில் அந்த நிறம் இருக்குமே, அந்த நிறமுடையதாக ஆயிற்று. இப்போ அவனுடைய அவனுடைய திருமேனிக்கு விசேஷம் சொல்லணும். பிரணமதாம் மாங்கல்யதம் மதுவேரி காத்திரம். பிரணமதாம் அப்படின்றது இது ஷஷ்டிய பக்தி பகுவச்சனம். தன்னை வணங்குபவர்களுக்கு, தன்னிடம் அடிவணிந்து வணங்குபவர்களுக்கு சரண் புகுந்தவர்களுக்குன்னு வச்சுப்போம். பிரணமதாம் நமதாம் நமத்து நமன்னு சத்ரந்தம் அது ஷஷ்டி பக்தி பகவசனம். மாங்கல்யதம் மாங்கல்யத்தை வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மதுவேதி காத்திரம். இந்த தான்ற எழுத்து ஒரு ஒரு வஸ்துவை குறித்து அதற்கு பிறகு வந்தால் அதை கொடுக்கக்கூடியதுன்ற அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ தோயதம்னு மேகத்துக்கு பெயர், தோயம்னா நீர், தா தோயம் ததாதி இது தோயதா. அது மாதிரி வரதா கோதா இது மாதிரி மாங்கல்யதம் மாங்கல்யத்தை வழங்கக்கூடிய தரவல்லதான அந்த திருமணி இருக்கு. அது எப்படி இப்போ இந்த மாதிரி நிறத்தை அடைந்ததுன்னு கேட்டால், தூர்வா தல பிரதிமையா தப தேக அந்தியா. தூர்வாதலம்னு அந்த அருகம்புல்லுக்கு பெயர். பிரதிமானா அது ஒரு ஒரு இது அதை போலன்ற அர்த்தம். பிரதிமைனா இமேஜ் ஒரு சிலை அந்த அர்த்தம். இந்த இடத்துல அதை போன்ற பிரதிமையான அதை ஒத்த அருகம்புல் போன்ற தவ தேக காந்தியா உன்னுடைய தவன உன்னுடைய தேகம்னா சரீரம் காந்தி காந்திகி காந்தியான எடுத்து பிரதியா பக்தி ஏகவசனம் அதனால் அர்த்தம். உன்னுடைய திருமேனி ஒளியினாலும் அது எப்படிப்பட்டது தூர்வாதல பிரதிமையா இருக்கு. ஆனால் தூர்வாதல பிரதிமையான அதுவும் திருத்தியா பக்திக்கு பெயர்த்து கோரோச்சனா ருச்சிரையா இந்திராயாக ருச்சாச்ச இந்திராயாக. இந்திரான்றது பெரியவராட்டினுடைய பெயர். இந்திராயாக ரமாயாக மாதிரி ஷஷ்டி பக்தி ஏகவசனம். இந்திராயாக ருச்சா ருச்சு ருச்சினா ஒளி ருச்சான்றது அதனால் அந்த ஒளியினால் சனா அதனாலும் அந்த ஒளியினாலும் பிராட்டியினுடைய ஒளியினாலும் பிராட்டியினுடைய திருமேனி ஒளி எப்படி இருக்குன்னு கேட்டா கோரோச்சனா ருச்சிரையா. கோரோச்சனான்றது ஒரு பொன் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. ருச்சிரான்றது காந்தி ருச்சிரையான்னு எடுத்து திருத்தியா பக்தி. அப்ப கோரோச்சனா ருச்சிரையாச்ச ருச்சேந்திராயாகன்னு ஸ்ரத்தாலங்கரத்துக்காக போட்டுருக்கார். அப்ப அந்த கோரோஜனை போல் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியினுடைய பொன்னிறமான திருமேனுடைய ஒளியினாலும் உன்னுடையதான அருகம்புல் போன்ற திருமேனி ஒளியினாலும் சுவாபாவிகமா நீலமேக சாமலனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திவ்ய மங்கள காத்திரம் திரு உருவமானது திருமேனியானது ஒரு விட்டு விலகாத ஒரு மயிலுடைய கழுத்தினுடைய சோபை அந்த நிறம் எப்படி இருக்குமோ அந்த நிறத்தை பெற்றதுன்னு ஆயிட்டுன்னு அழகா சாதிக்கிறார். அன்பையத்தை பார்த்தோம்னா பிரணமதாம் மாங்கல்யதம் மதுவேரி காத்திரம் தூர்வாதல பிரதிமையா தவ தேக காந்தியா கோரோச்சனா ருச்சிரையா இந்திராயாக ருச்சாச்ச அனுஜித சிகாபல கண்டசோகம் ஆசீத். பிரணமதாம் வணங்குபவர்களுக்கு தன்னை அடி பணிபவர்க்கு மாங்கல்யதம் நன்மையை கொடுக்கக்கூடிய மதுவைரி காத்திரம் மதுவேரி எம்பெருமானுக்கு பெயர் அவனுடைய திருமேனியானது தூர்வாதல பிரதிமையா தவ தேக காந்தியா அருகம்புல் போன்று இருக்கக்கூடிய உன்னுடைய திருமேனி ஒளியினாலையும் வண்ணத்தினாலையும் கோரோச்சனா ருச்சிரையா இந்திராயாக ருச்சாச்ச ருச்சா பிளஸ் இந்திராயாக ருச்சேந்திராயாகனு சந்தி குணசந்தி அது பத்தியத்தில் அதில் பிரிச்சிருக்கிறதுனால இந்திராயாக ருச்சாச்ச கோரோச்சனா ருச்சிரையா கோரோச்சனை போன்று காந்தியை உடைய பிராட்டியனுடைய திருமேனி சோபையினாலும் அனுஜித சிகாவல கண்டசோபம் ஆசீத்து உஜ்ஜிதன விட்டது அனுஜிதன விடாத ந உஜ்ஜித அனுஜித கைவிடாத ஒரு மயிலினுடைய கழுத்தினுடைய சோபை இருக்கு அதை உடையதாக ஆயிற்று அப்படின்னு சாதிக்கிறார் இந்த 22வது பத்தியத்தில். மேலும் நாளைய தினம் நாம் 23வது பத்தியத்தில் அனுபவிப்போம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசாய நமஹ.